ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ವಾಗೀಶಾದ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ದರ್ಶಿತಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚ ದುರ್ಭಿಸ್ಫಟಿಗಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ. ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾಂ. ಕೂಜಂದಂ ರಾಮರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಿಬಂಸದಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅದೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಸಮಕಲ್ಮಷಂ. ಗೋಷ್ಪತೀಕೃತವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ. ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋತ್ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಗಮನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ. ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮಿತಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರು ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ. ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ. ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯದಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ತ್ವಚ್ಚಾ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯು ಆದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋಜಾಂ ಭವಾನ್. ಮಧ್ಯೇ ನೀಲಸರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಗನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿ ಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. குரு கிருப்பையினால மூணாவது சர்க்கம் வந்திருக்கும். இந்த மூணாவது சர்க்கத்தினுடைய அற்புதம் என்னது அப்படின்னா, நம்ம முதல் சர்க்கத்துல என்ன பார்த்தோம், சம்க்ஷேப ராமாயணம் என்று பார்த்தோம் அல்லவா. ராமாயணம் பூரா நாரத மகர்ஷி வால்மீகி முனிவர்கிட்ட உபதேசம் பண்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்டாவது சர்க்கத்துல வால்மீகி முனிவர் இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னுட்டு ஸ்நானம் பண்றதுக்காக போய் கிரவுஞ்ச ரெண்டு கிரவுஞ்ச பட்சிகளை பாக்கறா. பார்த்துட்டு அங்க ஏற்படுறது ஒரு மனசுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டு அங்க ஒரு வார்த்தை வேடுவனை பார்த்து சொல்றார் வார்த்தைகள். அது ஸ்லோகமா அமையாது, இது எப்படி அமைஞ்சது, பதம் அழகா சமமா இருக்கே, இது எப்படி அமைஞ்சது அப்படின்னு மனசுல போட்டு அலட்டின் இருந்தார். அந்த சமயம் பிரம்மதேவரே வந்து அவருக்கு வால்மீகி முனிவருக்கு அருள் பண்ற, நீ சொன்னது மங்களகரமான ஸ்லோகம் தான்ப்பா, ஸ்ரீனிவாசனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மங்களா சாசனம் மாட்டமா தான் இருக்கு, அதனால கவலைப்படாதே, இந்த ஸ்லோகம் நல்லதுக்கு தான், நீ ராமச்சரிதம் கேட்டாயே சரித்திரம் அதை நீ விஸ்தாரம் கொடுத்து அப்படின்னு அருள் பண்ற. வால்மீகி முனிவருக்கும் ஒரு திருடதை வருது, நிச்சயமாக ராமச்சரித்தம் நிச்சயமா எழுதணும் அப்படின்னு அந்த காவியத்தை எழுதணும் அப்படின்னு உறுதி எடு மனதுல வர்றது. அப்படி உறுதி வந்தது பிரம்மதேவரும் அந்தர்தானமானார், இவரும் இப்படி போனார். அதுலேருந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வால்மீகி முனிவர் அந்த ராமாயணத்தை பூரா மனதுல கண்ண மூடி தியானத்துல அவருக்கு தெரியறது அந்த ராமாயணம் பூரா. அப்ப தியானத்துல என்னெல்லாம் கண்டார், ராமாயணத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அழகா மூணாவது சர்க்கத்துல சொல்றது. என்ன அற்புதம் அப்படின்னா, முதல் சர்க்கத்துல சம்க்ஷேப ராமாயணம் என்று பார்த்தோம், நாரதர் வால்மீகி முனிவர்கிட்ட சொல்ற மாதிரி. இப்போ வால்மீகி முனிவர் மனதுல என்ன காண்றார், ராமாயணம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சம்க்ஷேப ராமாயணம் மாதிரியே ராமாயணம் பூரா அனுபவிக்கலாம் இந்த சர்க்கத்துல. அந்த தர்மாத்மாவான அந்த முனிவர் இந்த காவியத்தை எப்படியாவது பண்ணணும், சாராம்சம் பூரா அவர் கேட்டு விட்டார் இல்லையோ, கேட்டதை மனனம் பண்ணணும்லதான். எப்பவுமே நம்ம உபன்யாசம் இல்லைன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டதோட நிறுத்திவிடப்படாது, காதால வாங்கி மனசுக்குள்ள போட்டு வச்சு விடணும். இன்னொட்டு அதுக்கப்புறம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் கேட்டோம் என்று மனதுல நம்ம போட்டு யோசிக்கணும். யோசிக்கிறதே மனனமாகும். அதை மனனம் பண்ணி, மனநம் பண்ணா மட்டும் போறாதான், அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுக்கணும், சொன்னாதான் அது பரிபூர்ணம் அடையும். இந்த மூணு ஸ்டேஜ், முதல்ல காதால நன்னா கேட்கணும், அதுக்கப்புறம் ஸ்மரன் நல்லா ஸ்மரிக்கணும், அதை கேட்டதை மனதுல போட்டு என்னெல்லாம் கேட்டோம், அது இப்படிதானா வந்திருக்கு அப்படின்னு மனசுல போட்டு நினைக்கணும். அத ஒருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து விடணும், இப்படி கேட்டேன், இதுதான் கிருஷ்ணர் இப்படி பண்ணா, ராமர் இப்படி பண்ணா, ராமர் இப்படி எல்லாம் வாழ்ந்தார் என்று இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கணும். அப்பதான் பூர்ணமாகிறது, அந்த ஞானம் பூர்ணமாகிறது நம்மளுக்கு. அப்போ இவர் கேட்டாச்சு, மனனம் பண்ணணும் இல்லவா, அந்த ஸ்மரணம் பண்றதுக்கு அவர் வியக்தமா யோசிக்கிறார், நான் என்னெல்லாம் கேட்டேன், என்ன இருக்கு ராமருடைய சரித்திரத்துல, அப்படி என்ன இருக்கு அப்படின்னு. அந்த முனிவர் சாஸ்திர விதி பிரகாரம் தீர்த்தத்தை ஆஜமனம் பண்ணினதுக்கு அப்புறம் தர்பய போட்டு உட்கார்ந்து கைய ரெண்டும் கூப்பிடாரு, கிருதாஞ்சலி தர்மேண கதிம் அன்வேஷத்தம், ரெண்டு கைய கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தர்மத்தோட என்ன அங்க நடந்தது அப்படின்னு சிந்தனை பண்றாராம். அப்போ ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணன் சீதா இவாளெல்லாம் இருக்கான்னு புரியறது, இவாளெல்லாம் பேசிக்கிறா. இப்படி தர்மாத்மாவான அந்த ராமர், ராமருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற அந்த சரித்திரம் இருக்கே, பூர்ணமான சரித்திரம் வால்மீகிக்கு தெரிய வரதான். எப்படி அப்படின்னா, அது சாமியப்படுத்துறான் எப்படின்னா, புரா எத்தத்ர நிர்வ்ருத்தம் பாணௌ ஆமலகம் யதா, அதாவது என்னெல்லாம் நடந்ததோ, முன்னாடி நடந்ததும் பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளங்கையில, பாணம்னா உள்ளங்கையில ஒரு ஆமலகம் நெல்லிக்காய் ஆட்டமா, நம்ம கையில ஒதுங்கும்லவா நெல்லிக்காய், கையில வச்சுட்டு உள்ளங்கையில வச்சுட்டு நெல்லிக்காய் வச்சு கைய மூடினா ஒதுங்குமே, கைக்குள்ள அகப்படுமே. அதே மாதிரி ராமச்சரித்திரத்தை வியக்தமா பஷ்யதி நன்னா பார்க்க முடிஞ்சுதான் வால்மீகி முனிவருக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்து விட்டு தர்மத்தால பார்த்து தெரிஞ்சு எல்லா ஜனங்களையும் அபிராமஸ்ய ராமஸ்ய அப்படிங்கிறான். ரெண்டர்த்தம், சர்வ ஜனங்களுக்கும் ஆசைப்படுத்தும்படியாக, அதாவது அழகுபடுத்தும்படியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமருடைய காமம் அர்த்தம், காமார்த்த குண சம்யுக்தம், காமம் அர்த்தம் போன்றவைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தர்மம் மோட்சம் பத்தியுள்ள மகத்தத்துவத்தை, மகத்தத்துவமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ரத்னங்கள் நிறைந்த ஒரு கடல் மாதிரி அந்த ராமருடைய சரித்திரத்தை கர்த்தும் உத்யதஹம், அதை பண்றதுக்கு அவர் தீர்மானம் பண்ணினார். கடைச்சு கொடுத்துலவா நெல்லிக்காட்டமா கடைச்சு கொடுத்த ராமச்சரித்திரத்தை பகவானுடைய அனுகிரகத்தினால இப்ப அதை எழுதலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து தொடங்குறது ராமருடைய சரித்திரம். ஜன்ம ராமஸ்ய சுமஹத் வீரியம் சர்வானுகூலதாம் லோகஸ்ய பிரியதாம் க்ஷாந்திம் சௌம்யதாம் சத்யசீலதாம் நானாவிதாஸ்ததாஸ்தான்யா விஸ்வாமித்ர சமாகமே ஜானக்யாஸ்ச விவாஹம் ச தனுஷோ பேதனம் ததா ராம ராம விவாதம் ச குணான் தாசரதே ததா ததாபிஷேகம் ராமஸ்ய கைகேயா துஷ்டபாவதாம் சொல்றார். பகவான் அந்த முனிவர் ரகுவம்சத்தினுடைய சரித்திரம் முன்னாடி நாரத மகர்ஷியால எப்படி சொல்லப்பட்டதோ அதேபடி பாலகாண்டத்திலிருந்து தொடங்குறார். ஸ்ரீராமருடைய சிரேஷ்டமான பிறவி ஜென்மச்ச வீரியம் ச வீரத்தையும் எல்லா விதமான அனுகூல பாவத்தையும் ஜனங்களுக்கு பூரா எப்படி பிரியப்பட்டவர் அந்த அவஸ்தை இருக்கலவா லோகசிய பிரியதாம் அந்த ஒரு பாவத்தையும் விஸ்வாமித்ர மகர்ஷியோட இருக்கக்கூட அந்த சமயம் என்னெல்லாம் நடந்ததோ அந்த விஷயங்கள் மேலும் தனுஷுடைய பங்கத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஜானகி தேவி கூட ஜானக்யா விவாகம் ச ஜானகி தேவி கூட கல்யாணமானதும் ராம ராம விவாதம் ச ராம ராமான்னு சொல்றா. ஒரு ராமர் யாரு ஸ்ரீராமர், இன்னொரு ராமர் பரசுராமர். பரசுராமரும் ஸ்ரீராமரும் அவளுக்குள்ள நடந்த அந்த பேச்சுவார்த்தை ததா தாசரதே குணான் ராமஸ்ய அபிஷேகம். அதேபடி அயோத்தியா காண்டத்துக்கு வந்துட்டா தாசரதியுடைய குணங்கள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு அவர் முதிரார். மேலும் ததா கைகேயா துஷ்டபாவத்தாம், கைகேயுடைய துஷ்டபாவத்தினால அபிஷேகத்துக்கு விக்னம் வருது, விகாதம் விக்னம் வருது. மேலும் ராமஸ்ய விவாசனம், ராமர் அந்த நாட்டிலேருந்து தள்ளப்படுறார், காட்டுக்கு போக சொல்லப்படுறது. ராஜ்யா சோக விலாபனம் விலாபம், ராஜாவுடைய அந்த தசரத மகாராஜாவுடைய சோகத்துல அவர் பொருளரா அழுது அழுது அப்பேற்பட்ட அந்த ஒரு அழுது. பரலோகசிய ஆசிரயம், அவர் பரலோகம் அடையிறார். மேலும் பிரகிருத்தினாம் விஷாதம், பிரகிருத்தினாம் பிரகிருதிக்கு பூரா சங்கடம் ஏற்படுது, அதான் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் பூரா துக்கம். ராமர் இல்லாட்ட, ராமர் தான் ஜீவன். இப்போ நம்ம சரீரத்துல ஒரு ஜீவன் இருந்தாதானே உயிர் வாழறோம், இல்லைன்னா அது சவம் ஆயிடுமே. அப்போ உயிர் இருந்தாதானே நம்ம நடமாட முடியும். அதே மாதிரிதான் ராமரா அங்க அயோத்தியால இருக்கக்கூட ஒரு சின்ன பூச்சியிலேருந்து ஜனங்கள் பூரா எல்லாருக்கும் ராமர் தான் ஜீவன், அவர் இல்லாட்டா நம்மள எப்படி அப்படின்னு அழற அவளுடைய துக்கத்தை காட்டுறதும். பிரகதீனாம் விசர்ஜனம், அந்த ஜனங்களை ராமர் புத்திசாலியாக திருப்பி அனுப்பினது, நீங்க எங்க கூட வந்தா சரியா வராது என்று அவர் தூங்கும் பொழுது இவர் கிளம்பி போனதும். நிஷாதாதிப சம்பாதம், அந்த நிஷாதன் வேடுவன் கூட உண்டான பேச்சுவார்த்தை. ததா சூத்தோபவர்த்தனம், அதேபடி சாரதி கூட, சாரதி எல்லவோ அழைச்சிட்டு வந்தார் ராமர் லட்சுமணன் சீதைய. அந்த சாரதியம் நீ திருப்பி போப்பா, நாங்கள் பாத்துக்கிறோம் காட்டுக்கு, 14 வருஷம் கழிஞ்சு பார்க்கிறோம் என்று சொல்லி அனுப்பினதும். கங்காயாக தரணம், கங்கா நதியை தாண்டினதும். பரத்வாஜஸ்ய தரிசனம், பரத்வாஜ மகர்ஷியை போய் பார்த்ததும். பரத்வாஜாபியனஜானாத், பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆஜ்ஞையில சித்திரகூடத்தை போய் பாருங்க சொன்னாலே, அந்த சித்திரகூடத்தை போய் பார்த்ததும். அங்க ஒரு அழகான வாஸ்து கர்ம, அழகான ஒரு வீடு கிரகம் பண்ணரா, அங்க சௌக்கியமா ரெண்டு பேரும் மூணு பேருமா சௌக்கியமா இருந்த அந்த விஷயமும். சலிலக்ரியாம் தர்ப்பணம் பண்ணினதும். உத்தமமான அந்த பாதுகாக்ரியாபிஷேகம் ச, உத்தமமான பாதுகையை கொடுத்து அதை அபிஷேகம் பண்ணின விஷயமும். நந்தி கிராமத்துல பரதர் இருந்த விஷயமும். அனசூயா கூட இருந்ததும். அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் வரா, அடுத்தது சொல்ற தண்டகாரண்ய கமனம், தண்டகாரண்யத்துக்கு போனதும். அதேபடி விராதன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணினதும். ஷரபங்க மகர்ஷியை பார்த்ததும். சுதீக்ஷ்ண மகர்ஷி கூட உண்டான சக்கியமும். அகஸ்திய மகர்ஷியை பார்த்ததும். அப்படி ஓரோனா பார்த்துட்டு வர என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்ற. மேலும் என்னாச்சு, உற்பணன் ஸ்ரீராமரை சந்தோஷப்படுத்தினதும். ஜடாயுசை பார்த்ததும். சூர்பனகை கூட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. விரூபகரணம் ச, அவளை சூர்பனகையை விரூபம் ஆக்கி விட்டதும், அங்கபங்கம் பண்ணினதும். கரண் த்ரிஷிரசு, அவளை வதம் பண்ணினது. ராவனுடைய முயற்சி, மாரீச்சன் கூட்டின் வந்து அந்த வதம், மாரீச்சவதம். வைதேகியை தூக்கிண்டு வைதேகியாகரணம் ச, ராகவஸ்ய விலாபம் ச, வைதேகியான சீதாதேவியை தூக்கிண்டு போனது. ஸ்ரீ ராகவருடைய விலாபம், புலம்பல். மேலும் ருத்ர ராஜாவான ஜடாயுஸோட மரணத்தை பார்த்தது, மேலும் கபந்தனை தர்சனம் பண்ணது, சபரியை பார்த்தது, பம்பாயா தர்சனம் அப்படி பம்பாசரஸ்ல உட்கார்ந்தது, மேலும் அதே மாதிரி கிஷ்கிந்தா காண்டத்துக்கு போறா. பம்பா தீரத்துல மகாத்மாவான ஸ்ரீராமர் ரொம்ப துக்கத்தோட இருக்கத்த ஹனுமானுடைய தரிசனம் பெற்றார். மேலும் ரிஷ்யமூக்க பர்வதத்துல போனதும் சுக்ரீவன் கூட சக்கியம் ஏற்பட்டதும் அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. பிரத்யோத்பாதனம் ச வாலி சுக்ரீவ விக்கிரகம் வாலி பிரமதனம் ச, அவளுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கும்படியாக வாலி சுக்ரீவர் கூட யுத்தம் பண்ணி வாலியை வதம் பண்ணினதும், தாரையுடைய சங்கடமும், சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுத்ததும், அவருக்கு சமயம் ச அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு இல்லையோ நான் உன்னை சீதாதேவியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னது, அதே மாதிரி வருஷராத்திரே மழை மழைக்கால திவசங்கள் எப்படி போச்சு அவளுக்கு அந்த விஷயங்கள், ஸ்ரீ ராகவேந்திரனுடைய கோபத்தை பார்க்கறதும், சைன்யங்கள் எல்லாரையும் வேறுபடுத்தி நீங்க அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போங்கோ என்று சொல்லி எல்லா திசைக்கு அனுப்பினதும், அங்குலிய கதானம் அங்குலியத்தை கொடுத்தது மோதிரத்தை கொடுத்ததும், மேலும் பூமியோடைய எங்க எங்க போனோம் இங்க எங்க போனோம் என்ற விஷயத்தை பத்தி பிருத்திவியா நிவேதனம் பூமியை பத்தி சொல்லி அனுப்பினதும், எல்லா திக்குக்கும் அனுப்புறா. இன்னொரு பர்வதத்துல கறி ரிட்ச பர்வதத்தினுடைய அங்க ஒரு குகை, அங்க வந்து எல்லாரும் தேடி தேடி பாக்குறா ஆனா கிடைக்கல அப்படின்னதும், அவன் என்ன பண்றா பிராயோபவேஷனம், பிராயோபவேஷனம் பண்றதுக்காக ஏன்னா திருப்பி போனா அவர் திட்டி நம்மளை இல்லாம பண்ணிடுவார் விதம் பண்ணிடுவார், அதுக்கு நம்ம போகாம இங்க பிராயோபவேஷம் பண்ணி விடலாம்னா மரணம் ஸ்வீகரம் பண்றது ஸ்வீகாரம் பண்றது எப்படின்னா சாப்பாடுன்னும் இல்லாம விரதத்தை கை கொண்டார் அதுக்கு பிராயோபவேஷனம் என்று சொல்வார்கள். தர்பியை போட்டு உட்காந்து அன்னபானம் ஒன்றும் இல்லாமல் விரதத்தை விரதத்தோட இருக்கிறது பிராயோபவேஷம் என்று சொல்வார்கள். அந்த பிராயோபவேஷம் பண்ணினதும் சம்பாதேகே தர்சனம் அந்த சமயத்துல சம்பாதியை பார்த்ததும் அதேபடி சுந்தரகாண்டம் தொடர்ந்தது. சாகரஸ்ய லங்கனம் சமுத்திரத்தை கடந்ததும் சமுத்திரவசனாத் மைனாகஸ்ய தர்சனம் ஏவ, சமுத்திர ராஜாவுடைய பேச்சினால மைனாக பர்வதத்தை பார்த்ததும் ராட்சசியை பயப்படுத்தினதும் சாயாகிராகசிய சாயாகிராகி அப்படிங்கிறவளை வதம் பண்ணதும் பிடிச்சு நிறுத்தினது, சாயாகிராகசிய அந்த நிழலை பிடிச்சு நிறுத்தினது அந்த அனுபவத்தையும் சிம்ஹிகாவுடைய வதத்தையும். அதேபடி லங்கையில ஏற அந்த பர்வதத்தை பார்த்ததும் ராத்திரவு லங்கா பிரவேசம் ச, ராத்திரியில லங்கையிலே லங்கைக்கு போனதும் புஷ்பக விமானத்தை பார்த்ததும் அந்த புறத்தை எல்லாம் பார்க்கறதும் ராவணனை பார்த்ததும் அதேபடி ஆபான பூமி கமனம் ச, மத்தியம் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனது அசோகவனிகாயானாம் அசோகவனத்துக்கு போனது, அந்த சமயம் ராட்சசி தர்ஜனம் ச, ராட்சசிகள் பயமுடுத்தினதும் திரிஜடா ஸ்வப்ன தர்சனம், திரிஜடை ஸ்வப்னத்துல கனவுல பார்த்த விஷயத்தையும் சீதாதேவியை பார்த்ததும் சீதாயாக தர்சனம் ச, மேலும் அபிஜான பிரதானம் ஏவ வாஸ்தவஸ்திதி என்னது அப்படின்னு சொல்லி புரிய வைத்ததும், ராவணனுடைய மனோபாவத்தையும் அந்த மோதிரத்தை அங்குலியம் கொடுத்தாரே அந்த அங்குலியத்தை கொடுத்ததும் அடையாளமா இருக்கக்கூடிய மோதிரத்தை கொடுத்தா, மேலும் சீதா பிராட்டி கூட பேசினது சீதாதேவி சீதாயாமணி பிரதானம் ச, சீதாவுடைய சூடாமணியை எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய விருட்சபங்கம் ச, ஆஞ்சநேயர் என்ன பண்றார் அங்க இருக்கக்கூடிய விருட்சங்களை எல்லாம் போட்டு உடைக்கிறார், ராட்சசிகள் எல்லாம் பயம் கொடுத்தார், கிங்கரர்களுடைய வதத்தையும் வாயுபுத்திரருடைய பந்தனம் அவர் அந்த வாயுபுத்திரரை கட்டி போடுறாரு இல்லையோ, மேலும் அதேபடி திருப்பி லங்காதாபி கர்ஜனம் லங்கையை திருப்பி சுட்டெரித்ததும் கர்ஜித்ததும் அதேபடி திருப்பி சாடி அந்த ஸ்ரீ ராகவரை சமாதானம் படுத்தினதும் சொல்லி யுத்தகாண்டம் தொடங்குறார். பல நிர்யாதனம் அபீம், எல்லா சைன்யங்களும் தயார்படுத்தி யுத்தம் பண்ணலாம் என்று அந்த யுத்த காண்டமே அந்த பெயர்லே இருக்கே யுத்தம் பண்ணலாம் என்று எல்லாரும் போனது. விபீஷன் கூட சக்கியம் ஏற்பட்டது, நல சேத்து சேத்து பந்தனம் பண்ணினது, சமுத்திரத்தை தாண்டினது, ராத்திரியில லங்கையை எல்லாம் எல்லாருமா சேர்ந்து வளைஞ்சது, கும்பகர்ணனை வதம் பண்ணினது, மேலும் வதோபாய நிவேதனம் ச, எப்படி வதம் பண்ணலாம் என்ற ஒரு உபாயம் சொல்லி கொடுத்ததும் தெரித்ததும் மேகநாதனுடைய வதமும் ராவணஸ்ய விநாசம் ச ராவணனுடைய வதமும் விநாசமும் மேலும் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் கட்டி வைக்கிறதும் சத்ருவுடைய பட்டணத்துல வைத்தே சீதையை திருப்பி ஏத்துண்டதும் புஷ்பக விமானத்துல ஏறினதும் அயோத்தியாவுக்கு போய் போனதும் பரதன் கூட திருப்பி வந்து சந்தோஷமாக ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமாபிஷேகாபியுதயம் ச அப்படின்னா மகோத்சவமான ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துல எல்லா சைன்யங்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறதும் வந்த சைன்யங்கள் எல்லாம் திருப்பி அவாவா இடத்துக்கு திருப்பி அனுப்பினதும் அந்த தன்னுடைய ராஜ்யத்தை நன்கு பரிபாலனம் பண்ணினதும் மேலும் உத்தரகாண்டத்தை சொல்றா வைதேகியா விசர்ஜனம் வைதேகியை திருப்பி கொண்டு விட்டதும் இப்படி இதுவரைக்கும் சகார எழுதினார் அப்படின்னு சொல்றோம். இப்படி பூரா உத்தரகாண்டம் வரைக்கும் எழுதினார் சீதையை விட்டு விட்டார் அப்படிங்கிற சொல்லி அழகா சொல்றா அநாகதம் சயத்கிஞ்சித்து ராமஸ்ய வசுதாதலே தச்சகாரோத்தரே காவியே வால்மீகிர் பகவான் ரிஷிஹி. பகவானான வால்மீகி மகர்ஷி ஸ்ரீராமருடைய வசுதாதலே பூதலத்துல வைத்து பூமியில வைத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாமோ அதை எல்லாத்தையுமே உத்தரகாண்டத்துல எழுதினார். அதாவது இப்ப நடந்துருக்கிறது இல்லவா, இப்போ வால்மீகி முனிவர் நாரதர்ட்ட என்ன கேட்டார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்ப நடந்துருக்கு இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல இப்ப நடந்துருக்கிற காலத்துல யாரு குணவான் அப்படின்னு தானே கேட்டார். அப்போ சரியா பார்த்தா ராமருக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாமோ அதெல்லாம் வால்மீகி முனிவர் தெரிந்து உத்தரகாண்டத்துல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மூணாவது சர்க்கத்துல சொல்றது. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே திருதீய சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமின ஜெய. மேலும் நாலாவது சர்க்கத்துல ஸ்ரீராமருடைய சதஸ்ல அந்த அரண்மனையில குஷலவர்கள் வரக்கூடிய அந்த வரவு அவ அங்க வந்து எத்தி ராமரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அழகா நாலாவது சர்க்கத்துல வர்ணனை பண்றான். பிராப்த ராஜ்யஸ்ய ராம்யஸ்ய ராமஸ்ய வால்மீகி பகவான் ரிஷிஹி சகாரச்சரிதம் கிருஷ்ணம் விசித்திர பதமாத்மகான். ராஜ்யம் அடைஞ்சவனான ஸ்ரீராமருடைய சத்தார்த்த பூர்த்தி விசித்திரபதம் பூர்ணமான சரித்திரத்தை பகவானும் ரொம்ப சந்தோஷமா அந்த வால்மீகி முனிவர் எழுதினார். அந்த ராமருடைய சரித்திரத்தை எழுதினார். மேலும் என்ன, முனிஸ்ரேஷ்டன் ஸ்லோகங்கள் 24,000 சதுர்விம்சத் சஹஸ்ராணி 24,000 ஸ்லோகங்களா திரிஞ்சு அதே மாதிரி பஞ்ச சர்க்கசதான் 5 சர்க்கசதங்களும் ஷட் காண்டானி 6 காண்டங்களாகவும் அதேபடி உத்தரம் உத்தவான் உத்தரகாண்டத்தையும் அவர் பண்ணினார். அதாவது ராமாயணம் அப்படிங்கிறது 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. இது வந்து குஷலவர்கள் வந்து அஸ்வமேத யாக மண்டபத்துல ஸ்ரீ ராமசன்னதியில வைத்து 32 திவசங்களா கானம் பாட்டாகவே பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்பேற்பட்ட ராமாயணம் எழுதிட்டோம்லவா, ஆனா அவர் மகாபிராஜ்ஞனா அவர் வரக்கூடியதும் உத்தரகாண்டத்துல எழுதியிருக்கார். இப்படி எழுதியிருக்கோம், இத வந்து ஒரு சமர்த்தர்களுக்கு கொடுத்துடணும் இல்லையோ, நான் சொன்னேன் முன்னாடியே என்ன கேட்டோமோ அதை ஸ்மரணம் பண்ணணும், ஒரு ஆளுக்கு கொடுத்து விடணும், அதை பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சிந்தையாமாச யோசித்தார். அந்த சமயம் யாரு வந்தா, தஸ்ய சிந்தய மானஸ்ய மகர்ஷேர் பாவிதாத்மனஹம் அக்ரணீதாம் தத்பாதௌ முனிவேஷௌ குஷீலவௌ. இப்படி அந்த கட்டத்துல ரிஷிவேஷம் போட்டு இருக்கக்கூடிய குஷலனும் லவனும் அவ அந்த முனிவர் சிந்திச்சுருக்கிற சமயம் அந்த மகர்ஷி கிட்ட பக்கத்துல வந்து பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி வணங்கினார்கள். தர்மஜர்களும் ராஜகுமாரர்களும் அல்லவோ, ராமருடைய குழந்தைகளும் அல்லவோ, கீர்த்தி உள்ளவர்களும் தர்மஜௌ ராஜபுத்திரௌ யசஸ்வினௌ பிராதரௌ என அண்ணா தம்பி சகோதரர்கள் எல்லாம் ஸ்வர சம்பந்தம் நல்ல சாரீரம் உள்ளதா ஸ்வரமா இருக்கும் ஆசிரமவாசி நவ ஆசிரமத்திலேயே வசிச்சுன்னு இருக்க கூடணுமா. குஷி லவ உத்து ததர்ஷ அப்பேற்பட்ட குஷன் லவன் அப்படிங்கிற அவர்களை முனிவர் பார்த்தார், வால்மீகி முனிவர் பார்த்தார். சத்து மேதாவினோ திருஷ்டுவா தேவேஷு பரிநிஷ்டிதௌ வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபுஹு. வேதங்கள்ல மேதாவியா இருக்கக்கூடிய, வேதங்கள் எல்லாம் நல்லா நன்கு தெரிஞ்சவர்களா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரையும் அந்த பிரபு பார்த்து வேதார்த்த தத்துவங்களை வெளிப்படுத்துறதுக்காக அவள் உச்சிதம் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணினான். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத. விரத அனுஷ்டானத்தோட கூட மகத்தான ஸ்ரீ ராமச்சரிதம், சீதையுடைய சரித்தம், புலத்திய வம்சத்துல பிறந்த ராவணனுடைய சரித்தம் பூரா ஒரு காவியமா சக்கார சொன்னார் அப்படிங்கிற ஒரு காவியமாக சொன்னார். இது எழுதப்பட்டது, அது காவியமாக்கினார் அவர் முன்னாடி. மேலும் பாட்யே ஏயே ச மதுரம் த்ரிபிஃ பிரமாணைஹி அன்விதம். அதாவது நன்னா சொல்லக்கூடியவரும் நன்னா பாடக்கூடியவரும் மதுரமா இருக்கக்கூடியன மூணு விஷயங்கள் இருக்கு கால பிரமாணம் என்று சொல்வார்கள். எதெல்லாம்னா த்ருதம் மத்யம் விளம்பிதம் அப்படின்னு மூணு கால பிரமாணங்கள் உண்டு. அதெல்லாம் கூடி நன்னா தெரிஞ்சவர். மேலும் சப்தபிகி ஜாதிபிகி ஏழு ஸ்வரங்கள் அல்லவோ, ஏழு ஜாதி ஸ்வரங்கள் கூட அழகா பத்தம் சேர்த்து அழகா பண்ணக்கூடின. மேலும் தந்திரி லய சமன்விதம் வீணை கம்பிகளை நீட்டிந்து ஹாஸ்யம் ஸ்ருங்காரம் கருணம் வீரம் ரௌத்ரம் பயானகம் போன்ற தீபத்தம் போன்ற அந்த நவரசங்கள் இருக்கே, அந்த நவரசத்தையும் கூட்டிண்டு அந்த காவியத்தை அகாயதாம் ராமாயணம் என்கின்ற காவியத்தை பாடினார்கள். தௌது காந்தர்வ தத்வஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான் கோவிதம் பிராதரோ ஸ்வர சந்தன்னோ கந்தர்வா விவரூபினோ. அவர் ரெண்டு பேரும் எப்படி இருந்தார்கள், குஷல் லவன் அப்படிங்கிற ரெண்டு பேர், அந்த ரெண்டு குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் சொல்ற. அவர் ரெண்டு பேரும் பிராதரவு சகோதரர்கள் தான். அது மட்டுமல்ல கந்தர்வ தத்வஜ்ஞோ கான வித்யை அல்லவா, சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, 64 கலையில ஒரு கலை. அந்த கான வித்யை நன்னா தெரிஞ்சுண்டவா, தத்வஜ்ஞம் காந்தர்வ வித்யை தெரிஞ்சுண்டவா. மேலும் மூர்ச்சனாஸ்தான கோவிதம் ஸ்ருதிஸ்தானங்கள் இருக்கு, மூணனம் இருக்கு, மந்திரம் மத்தியம் தாரம் என்று மூணனம் இருக்கு. மூணு ஸ்ருதிஸ்தானங்களை நன்கு தெரிஞ்சவர். ஸ்வர சம்பன்னம் நல்ல சாரீரகம், ஒருத்தர் சங்கீதம் நல்லா தெரியும் ஆனா சாரீரகம் இல்லாட்டா நம்மளுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ இன்பமா இருக்காது. இது எல்லாமே தெரிந்தவர்கள். மேலும் நன்னா ஸ்வரம் சம்பன்னமா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். கந்தர்வோ இவர் ரூபினவும் சரி, பாக்கிறதுக்கு எப்படி இவ நன்னா பாடுவா, ஸ்வர சம்பன்னமா இருக்கும், சத்தம் நல்லா இருக்கும் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா பாக்கிறதுக்கு எப்படி இருப்பானா, கந்தர்வோ இவ கந்தர்வர்களை மாதிரி இருந்தார்களாம் அவ ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு. இதுக்காக இந்த ராமாயணத்தை விசாரம் பண்றதுக்காகவே பூமியில வந்த மாதிரி இருப்பாளாம், அந்த கந்தர்வர்கள் மாதிரி இருப்பா. ரூப லக்ஷண சம்பன்னம் மதுர ஸ்வரபாஷினம் ரூபம் லக்ஷணமும் நன்னா சம்பன்னமா ஒத்தவரா இருப்பா. ராமாயணம் சொல்லணும் அப்படின்னா அதுக்குண்டான குணங்கள் வேணுமே. அவரை அவருடைய ராமனுடைய குணம் பத்தி சொல்லறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லவா. நம்மளுக்கு அவ்வளவு குணம் இருந்தாதான் அது கேட்டு நம்மளுடைய மனது உருகும். அப்ப அந்த நிலை ரூப லட்சண சம்பன்னம் ரூபமும் லட்சணமும் ஒத்தவரா இருக்கா. மேலும் மதுரஸ்வர பாஷினோ செலவா பேசினா அப்படியே வெள்ளுன்னு விழற மாதிரி இருக்கும், வெயிற மாதிரியே இருக்கும். ஆனா சாதாரணமா தான் நம்ம பேசுறோம். செலவா பேசினா கிளி கூவுற மாதிரி இருக்கும், ரொம்ப மில்லிசா இருக்கும். செலவா பேசினா கம்பீரமா இருக்கும். செலவா பேசினா ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். இவா பேசுறது எப்படி நாம் மதுரஸ்வர பாஷினோ மதுரமா இருக்குமா, தேன் அப்படியே பாயற மாதிரி இருக்குமாம் அவ பேசினா. மேலும் இவ ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவர்னு சொல்றா, பிம்பாஸ் அபரவு பிம்பௌ இவ அப்படின்னா ஒரு பிம்பத்தில இருந்து ரெண்டு பிம்பம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த பிம்பம் மாட்டமா தானே இருக்கும்லவா. இப்ப ஒரு கண்ணாடியில இருந்து ஒரு ரெண்டு கண்ணாடி பீஸ் முடிச்சு வெளியில இருந்து எடுத்தா அந்த கண்ணாடியும் மீன் எந்த கண்ணாடியில இருந்து எடுத்தோமோ அந்த கண்ணாடியும் எடுத்த கண்ணாடிக்கும் வித்தியாசம் இருக்குமோ, இருக்காது அல்லவா. அதே மாதிரிதான் ராமதேகா ததா உத்ருதௌ ராமதேகத்திலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்கா, எப்படி பிம்பத்திலேருந்து ரெண்டு பிம்பம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ராமருடைய தேகத்திலேருந்து ரெண்டு அழகான ராமர்களே வந்திருக்கான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான குழந்தைகளாம் அவா. மேலும் குற்றமற்றவரான அந்த ரெண்டு ராஜபுத்திரோ ராஜகுமாரர்கள் பூர்ணமா தர்மத்தோட கூட அந்த சரித்திரத்தை நன்னா கேட்டு தன்னுடைய வாக்குல நாக்குல சரஸ்வதி தேவி விளங்க பூர்ணமா கிடைக்கிறது அவளுக்கு. தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கிறாளாம், தத்வஜ்ஞம் தத்துவங்கள் தெரிஞ்சவர்களான மகாத்மாக்களும் மகாபாகியசாலிகள் மகாபாகம். ஏன்னா ராமாயணம் நம்ம கையில வரணும்னா பாக்கியம் இல்லாம வருமோ? அந்த அது வந்து லவகுஷர்கள் ஆகட்டும் நம்ம சாதாரண பாமரர்கள் ஆகட்டும், ராமாயணம் நம்ம கையில வரணும்னாலே மகாபாகியம் பண்ணியிருக்கணும், நம்ம மகாத்மாக்களா இருக்கணும். மேலும் சர்வ லட்சண லட்சித்தவும் சர்வ லட்சணமும் என்னெல்லாம் லட்சணங்கள் சொல்லப்படுறதோ அந்த லட்சணம் பூரா நிறைஞ்சவர்களா இருக்க இருந்த அந்த குஷி லவௌ தௌ ரிஷீனாம் ச சாதுனாம். அந்த குஷன் லவன் அப்படி அவர் அப்படி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குழந்தைகள் ரிஷிகள்டேந்து ரிஷிகள் இருக்கக்கூடிய சதஸ்ல பிராமணர்களுடைய சதஸ்ல அங்க போய் உபதேசம் பண் அந்த வால்மீகி முனிவர் சொன்னார், நீங்க எல்லா அங்கேயும் போய் இதை வந்து பாடுங்கோ பாட்டு பாடு பாட்டு பாடி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த குருவோட்டேந்து உபதேசம் வாங்கி இவா கிளம்புறா. கிளம்பி எங்க போனா அப்படின்னா ரிஷி நாம்ச சாது நாம்ச திஜாதி நாம்ச சமாதமே. ரிஷிகளோட சஜ்ஜனங்களோட பிராமணர்கள் எல்லாம் பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்துக்க கூடிய சதஸ்ல போய் உபதேசம் பெற்றபடி ஜகத்வுஹு அவ கானம் பண்ணினார்கள் ராமாயணத்தை பாட்டு பாடி. ஏன்னா இப்பதான் நம்ம பாராயணமாக சேவிக்கிறோம், முன்னாடி இவர்கள் வால்மீகி முனிவர் பாட்டு பாடுற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த பதம் பார்த்தாலே ஒரு ஸ்லோகமே ஒவ்வொரு ராகத்துல போட்டு நம்மளுக்கு பாராயணம் பண்ணலாம் சேவிக்கலாம் பகவானுக்கு. அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அது காலப்போக்கில் மருவி மருவி மருவி இப்போ பாராயணம் சாதாரண சேவிக்கிற மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு. அப்ப அங்க வந்து அந்த ரெண்டு குழந்தைகள் கானம் பண்றார்கள் அப்படின்னு சொல்ற. மேலும் ஒரு சமயம் இப்படி எல்லாங்கையும் போயின்னு இருக்கத்த ஒரு சமயம் தௌ கதாச்சித் சமேதானாம் ரிஷீனாம் பாவிதாத்மனாம் ஆசீனானாம் சமீபத்தாவ் இதம் காவியம் அகாயதாம். ஒரு நாளைக்கு இப்படியே நடந்துட்டு இருக்கத்த பாவிதாத்மனாம் சமேதானாம் பரமாத்ம நிஷ்டர்கள் எல்லாம் ஒன்னு கூடின ஒரு இடத்துல போய் ரிஷிகள் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சந்நிதியில இவ வந்து இந்த காவியத்தை ராமாயணத்தை அகாயதாம் பாடினாராம் பாடினார்கள் இவா ரெண்டு பேரும். இவா ரெண்டு பேரும் பாடுறது எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல பாடுவா. ஒருத்தர் பாடினாலே இன்பமா இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறதுன்னா அதனுடைய அனுபவம் ஒன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அனுபவமே பரமானந்தம். நம்ம யோசிக்கிறதே ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனா காதால வாங்கி கேட்டவாளுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த ரிஷிகள் என்ன என்ன சொல்றார் அப்படின்னா தச்சுத்வா முனைய சர்வே பாஷ்பபர்யா குலேக்ஷனா. அது கேட்ட முனிவர்களுக்கு வார்த்தை எதுவும் வரலையாம். என்ன வந்துடா பாஷ்பபர்யா குலேக்ஷனாக கண்ணு நிறைஞ்சு விடுத்தான் அந்த ராமருடைய கதையை கேட்டுட்டு. பரம் விஸ்மயம் மேலும் ஆச்சரியமா இருக்காம அவளுக்கு ஆஹா ஆஹா அப்படின்னு ஆச்சரியம் பூண்டவர்கள். அது கேட்டதும் அவ வாயில முதல்ல வார்த்தை வந்தது என்னமோ சாது சாது இதி ஊச்சு நல்லது நல்லது நல்லது அப்படின்னு சொல்றா அந்த ரிஷிகள். மேலும் என்ன பண்றா தே பிரீதமன சர்வே மனையோ தர்மவத்சலாக பிரசசம்சு பிரசஸ்தௌ பிரசஸ்தௌ காயமானௌ குஷீலவௌ. அந்த தர்ம சாட்சிகள் அல்லவோ அந்த ரிஷிகள் எல்லாம் அவளுக்கு தர்மப்படி நடக்கக்கூடியவர்களை தான் ரிஷிகள் என்று சொல்கிறோம். அந்த முனிவர்கள் எல்லாருமா ரொம்ப மனசுல அன்போட, ஏன்னா ராமாயணம்னு கேட்டோம்னா முதல்ல நம்ம மனசுல என்ன வரும்னா ரொம்ப மெல்லிசாயிடும், கனமே இருக்காது. நம்ம மனசுல நிறைய பாரங்கள் இருக்கு, தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பாரமா கல்லு கல்லு மேல கல்லு கல்லு மேல ஒரு அனுபவம் அனுபவம் அனுபவமா நம்ம மனசு ரொம்ப கட்டியா இருக்கு கனமா இருக்கு. அந்த ராமாயணம் கேட்ட மாத்திரம் அந்த கனம் எல்லாம் போய் மனசு லேசாகுமா. அதே மாதிரி மேலும் அன்பு வந்து திங்குமா, தர்மத்தினால அன்பு வரும் நம்மளுடைய மனதுல. அப்படி அவளுக்கு பிரீத மனசக பிரீத மனசோட பாடக்கூடின அவர்களை பிரசன் நன்னா பிரசம்சகா அப்படின்னா நன்னா புகழ்த்தினார்கள். ஆஹா அப்படின்னு குஷலவர்களை புகழ்த்தினார்கள் அந்த ரிஷி வரியர்கள். மேலும் அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாம் ச விசேஷதஹ சிதநிர்வத்தமப்யேதத் பிரத்யக்ஷமிவ தர்ஷிதம். நம்ம சொல்றோம், இத கானம் கேட்டு அந்த கீதத்தினுடைய அதுவும் ஸ்லோகத்தை கீதமா பண்ணி, ஒரு ஸ்லோகம் அழகா பாட்டாக பண்ணி அதனுடைய மாதுரியம், அதனுடைய தித்திப்பு இருக்கு. எப்படி ஒரு ஸ்லோகம் தித்திக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது சாப்பிட்டா உணவு சாப்பிட்டா தித்திக்கிற உணவு சாப்பிட்டாதான் தித்திப்புன்னு கிடையாது, அது நாக்குக்கு தான். ராமாயணம் போன்ற ஐதிகாசம் புராணங்கள் எல்லாம் மனதுக்கு தித்திப்பா எடுத்துமா, அதே மாதிரி முனிவர்களுக்கு ரொம்ப மாதுரியமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியம் என்று சொல்லி. மேலும் இது கேட்டதும் நடந்த விஷயங்கள் தான் கேட்டிருக்காருலவா, ராமர் சரித்திரம் நடந்து போன விஷயம். இப்போ ராமர் இருக்காருன்னு தெரியுமே தவிர அது கழிஞ்சுள்ள விஷயம் ஒன்றும் தெரியாது. ஸோ நடந்த வரைக்கும் கேட்டதுல ஏதோ கழிந்து போனதா எங்களுக்கு தோணலை. இப்ப பிரத்யக்ஷம் இவதர்ஷிதம், பிரத்யக்ஷமா நடக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் பாடுறது கேட்கறத. கண் முன்னாடி ராமர் சீத்தையை கூட்டிட்டு போறது, லக்ஷ்மணனை கூட்டிட்டு போறது, மேலும் அந்த கைகேயி அம்மா சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷமா கண்ணேற்கு தாண்டா மாதிரி தரிசிதம்னு சொல்றாவா, பார்க்க முடியறது பிரத்யக்ஷமா அப்படின்னு முனிவர்கள் சொல்றா. வாழ பார்த்து பிரவிஷ்யதா பௌ சுஷ்டவும் ததா பாவமகாயதாம். அந்த ரெண்டு பேரும் அந்த கதையுடைய பாவம், ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல நம்மள அது நன்னா தெரிஞ்சிருக்கணும், அந்த என்ன பாவம் என்று சொல்லணும். இப்போ இப்படி ஒரு கல்யாணத்துல போய் அழுதுன்னு இருந்தா நன்னா இருக்காது, ஏன்னா கல்யாணத்தினுடைய பாவம் சந்தோஷமா இருக்கிறது. இதே மாதிரி ஒரு மரணம் நடந்த ஒரு ஆத்துக்கு போறத போய் சிரிக்கப்படாது, ஏன்னா அங்க துக்கம் தான். அப்ப துக்கத்துக்கு ஏத்தா அப்படி ஒண்ணுல மௌனமா இருக்கணும், இல்லைன்னா துக்கம் ரொம்ப தாங்க முடியலைன்னா கண்ணுல இந்த ஜலம் விடணும் இல்லவா. இதெல்லாம் ஒவ்வொரு பாவத்துக்கு ஏத்தா அப்படி நம்ம மாறிக்கணும். இதே மாதிரிதான் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம். இப்போ ராமரை பத்தி தெரியணும், ராமர் வந்து சீத்தையை சீத்தை தூக்கிட்டு போனார்னு ராமர் அழறாருனா அந்த பாவத்தை கொண்டு வராருல்லவா. அப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா சொன்னா உங்களுக்கு அது போய் சேருமோ? சேராது. சோ அந்த பாவத்தை நன்னா தெரிஞ்சு அந்த ராமாயணத்தை சொன்னாதான் கேட்கிறவாளுக்கு அற்புதமா இருக்கும், ஆனந்தகரமா இருக்கும் இல்லவா. அதே மாதிரி இந்த லெவர் குஷர் வந்து அந்த ராமாயணம் சொல்லி கொடுத்தார் குருட்டேந்து கேட்டுண்டார், அந்த பாவத்தையும் தத்துவத்தையும் நன்னா புரிஞ்சுட்டு சொல்றதுனால எல்லாருக்கும் ஆனந்தகரமா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஸ்வர சம்பன் சம்பாதா சம்பன்னம் மதுரம் ரத்தம் ததா சகித்தௌ அகாயதாம். கதையுடைய பாவத்தை நன்னா புரிஞ்சுண்டு ஸ்வர சம்பந்தத்தோட அழகான ஸ்வரங்கள் வைத்துண்டு மதுரமான ராகத்தை எல்லாம் போட்டுண்டு ஓரோ அத்தியாயம் ஓரோ ராகமா வைத்துண்டு அழகா அவ கானம் பண்ணினார்கள். இந்த ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமா நன்னா அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ற, ஆஹா எப்பேற்பட்ட சரித்திரத்தை அழகா பாடுறீர்கள் நீங்க ரெண்டு பேரும், ராகபாவத்தோட மதுரமா அழகா பாடுறீர்களே அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷப்பட்டு ராமாயணம் அவ கானம் பூர்த்தி ஆனதும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு முனிவர் எழுந்தாராம். கஷ்டித் முனிகி சம்ஸ்திதா, எழுந்து போய் ஒரு கலசத்தை கொடுத்தார், சம்மானமா கொடுத்தார், ததவும் பரிசாக கொடுத்தாராம் ஒரு கலசத்தை ஒரு முனிவர். மேலும் வேற முனிவர்கள் என்ன பண்ணா, மகாயசாஹா கஷ்டித் பிரசன்னஹா தாப்யாம் வல்கலே ததவும். ஒரு மகா கீர்த்திமானான ஒரு முனிவர் வந்து அந்த ரெண்டு பேருக்கும் மரபுரிகளை கொடுத்தார், ரெண்டு மரபுரிகளை கொடுத்தார் பரிசாக. மேலும் இன்னொரு முனிவர் என்ன பண்றார், கிருஷ்ணா தினம் கிருஷ்ணா தினத்தை கொடுத்தார். அதேபடி இன்னொரு முனிவர் யக்ஞ சூத்திரம், யக்ஞ சூத்திரம்னா பூணூல், பூணூலை கொடுத்தார். மேலும் ஒரு முனிவர் கமண்டலும், கமண்டுலுவை கொடுத்தார், ஜலபாத்திரத்தை கொடுத்தார். மேலும் மௌஞ்சியை ஒருத்தர் ஒரு முனிவர் கொடுத்தார். அதேபடி ஒரு ரிஷி வந்து பிரசீம், பிரசீம்னா ஆசன பீடத்தை, உட்காரக்கூடிய பீடத்தை கொடுத்தார். இன்னொரு முனிவர் குட்டாரம் அபரோ முனிஹி, குட்டாரம் கொடுத்தார், குட்டாரம்னா கோடாலி, கோடாலியை கொடுத்தார். மேலும் இன்னொரு முனிவர் காவி வஸ்திரத்தை, காஷாயம் வஸ்திரம், காவி வஸ்திரத்தை கொடுத்தார் உள் பண்ணினார். மேலும் இன்னொருத்தர் சீரம் மரபுரியை கொடுத்தார். இன்னொரு முனிவர் சந்தோஷத்தோட ஜடை கட்டுறதுக்குண்டான விஷயங்களை, சரடை கொடுத்தார், ஜடாபந்தனம் தூ ஜடையை கட்டுறதுக்கு வேண்டிய விஷயங்களை கொடுத்தார். மேலும் இப்போ இவா காட்டுல சஞ்சாரம் பண்றா இல்லையோ, இப்போ ரொம்ப தணுக்கும் இல்லவா, தணுக்கிறது என்ன இவாளுக்கு எல்லாம் வேணும், விறகு வேணும் இல்லவா, விறகு வச்சு தீய சூடு பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு காஷ்டரஜும் விறகு கட்டுறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் கொடுத்தார் ஒரு ரிஷி. இன்னொரு ரிஷி ஹோம யக்ஞ பாண்டம் ஹோம வாணியங்கள் எல்லாம் கொடுத்தார், விறகு கட்டு கொடுக்கிறார், இன்னும் ஆசனத்தை இன்னொருத்தர் பிரசியம் இன்னொரு முனிவர் ஆசன பீடத்தை கொடுக்கிறார். இப்படி சில முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணா தெரியுமோ, ததா ஸ்வஸ்தி அவதன சிலவார்கள் ஆசீர்வாதம் ஸ்வஸ்தி பண்ணினார்கள் அந்த ரெண்டு குழந்தைகள் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு. எப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பண்றா அப்படின்னா, சில முனிவர் என்ன பண்ணார்னா சந்தோஷத்தோட, ஏன்னா ஒரு ஆசீர்வாதம் பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணாம அவன் மனசால பண்றாள், என்ன பண்றா ஆயுஷ்யம் தீர்காயுசா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். இன்னொரு முனிவர் தனக்கு உனக்கு என்ன வரம் பண்ணாலும் கேடு அப்படின்னு தனக்கு முடிந்த வரங்கள் எல்லாம் அவ ரெண்டு பேருக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷத்தோட இருக்கா. மேலும் எதற்காக இந்த ரிஷிகள் எல்லாம் சந்தோஷத்தோட இவ்வளவு கொடுக்கணும், ஏன்னா அந்த காவியம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றா, எப்படி இருக்குமா அது கேக்கறத. ஆச்சரியமிதமாக்கியானம் முனிநாசம் பிரகீர்த்திதம் பரம் கவீனாம் ஆதாரம் சமாப்தம் ஜெயதாக்கிரம். எல்லா கீதங்களையும் சமர்த்தர்களா இருக்கக்கூடியன அந்த மகர்ஷிகள், அந்த மகர்ஷி முனிவர் அந்த வல்மீகி முனிவர் அல்லவோ ரச்சி எழுதப்பட்டது, அந்த முனிவருடைய அந்த அந்த பாவத்தை முக்கியமா ஆதாரமா பண்ணி பரிபூர்த்தி பண்ணினது பூர்ணமானது. ராமாயணம் இப்பவுமே பூர்ணமானதுதான். அந்த பூர்ணமா இருக்கக்கூடிய காவியம் ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கு அல்லவா, அற்புதமா இருக்கு கேட்கறதுக்கே. இப்படியா அப்படின்னு ஒரு சாதாரண ஒருத்தர் இந்த கதை ராமருடைய சரித்திரம் கேட்டா, அப்பப்பா நம் என்ன நம்மளுக்கு ரிசிம்பிளன்ஸ் இருக்குல்லவா நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளும் இதெல்லாம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு இந்த எப்படி அனுபவிக்கிறோமே, இதுல இருந்து வெளிப்படுத்துறது வெளியில வரத்துக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு ஒரு பிரமாணமாக ராமருடைய சரித்திரத்தை எடுத்து இப்படி ஒரு கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோமே, ராமரும் அனுபவிச்சிருக்காரான்னு நம்ம பார்ப்போம். பார்த்தா அவரும் அனுபவிச்சிருப்பார். அப்ப அவர் அந்த சமயத்துல அந்த சந்தர்ப்பத்துல அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப புனிதமாக்கிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சாதா மனுஷன் என்னெல்லாம், சாதா மனுஷனா இருந்தாலும் ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்னெல்லாம் துக்கங்கள் ஏற்படுமோ என்னெல்லாம் சந்தோஷங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு இல்லையோ, அதனாலேயே பெரிய ஆச்சரியமா இருக்கு அந்த கதை. அப்பேற்பட்ட ஆச்சரியகரமானதும் மேலும் ஆயுஷ்யம் ராமாயணம் கேட்கறத வாழ்க்கையிலிருந்து கேட்கறத எப்படி இருக்குமா, ஆயுஷை கூட்ட கூடது. ஏன் ஆயுஷை கூட்ட முடியும், அது என்ன மருந்தா மெடிசினா கேட்ட, ஆமா மெடிசின் தான் ராமாயணம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அதை கேட்க கேட்க கேட்க மனசுல பாரம் கம்மியாகி சந்தோஷம் நிம்மதி ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம சாந்தியா இருப்போம் இல்லவா. சாந்தியா இருக்கிறத நம்மளுக்கு ஆயுசு கூடுமா, அதுக்குதான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது. வேண்டாத சிந்தனைகள் மனசுல போட்டு போட்டு அலை அடிக்கிறத நம்மளுடைய ஆயுசும் கம்மியாயின்னு இருக்குமா. இப்ப ராமாயணம் கேட்க கேட்க கேட்க இனிமையா இருக்கும், அதை கேட்கறதுக்காகவே நம்ம ஆயுசோட இருப்போமா. அப்படி ஆயுஷ்யம் ஆயுஷே பிரதானம் பண்ணக்கூடியது புஷ்டி ஜனகம் புஷ்டியை நல்லா எனர்ஜியா இருக்கும், சோர்ந்து போயிருக்க மாட்டோம். ராமாயணம் கேட்டா ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தாலும் எழுந்து தன் காரியங்களை கர்மாவை பண்றதுக்காக முதிரக்கூடிய ஒரு அழகான ராமாயணம் புஷ்டி ஜனகம் புஷ்டியை உருவாக்கக்கூடியது. சர்வ சர்வஸ்ருதி மனோகரம் ராமாயணம் கேட்டா காதை பொத்திக்க தோணுமோ, முடியாது, தோணாது, காதை மூட தோணாது. ஏன்னா காதை அண்ணா திறந்து வைத்து என்ன பண்ணினார், எத்தனை கேட்டாலும் சரி ராமாயணம் எல்லாம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இன்னைய வரைக்கும் நிறைய நீங்கள்லாம் பக்தர்கள் நிறைய பேர் கேட்டிருப்பேன், நிறைய வாட்டி கேட்டிருப்பேன், ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ இல்லை. ஆனாலும் இப்ப அடியாளம் சொல்றதும் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கறேன்னா அது ராமாயணத்தினுடைய பெருமை. ஏன்னா அப்பேற்பட்டது ராமாயணம், ராமாயணம் கேட்க கேட்க அது ரொம்ப மனோகரமா காதுக்கு இனிமையா இருக்குமா. நன்னா அது கானம் பண்ணினா அதுவும் இவ அந்த குஷலவர்கள் என்ன பண்றார்கள், நன்னா கானம் பண்றார்கள் பாட்டோட பண்ற. அப்போ சங்கீதத்துல ரொம்ப விருப்பப்பட்டவா அவ சங்கீதத்தோட கேப்பா, காவியத்தையும் கேப்பா. அப்படி சந்தோஷமா கீத ரூபமா இந்த சரித்திரம் இந்த நன்னா பாடக்கூடிய காயகவும் நன்னா பாடக்கூடிய இவர்கள் அந்த ரிஷிகள் பாடினதுனாலதான் இந்த ரிஷிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம் எதற்காக இத்தனை எல்லாம் பரிசு கொடுக்கணும்னா அவளுக்கு காதுக்கு ஆனந்தம் இல்லவா? அப்ப நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு அது சந்தோஷம் வந்ததுன்னா நாலு பேருக்கு தானம் பண்ண தோணணுமே, அப்படி தோணினாதானே நல்ல ஒரு மனிதன் என்று அர்த்தம். அப்ப ரிஷிகளுக்கும் அவளுக்கு கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவளை சந்தோஷப்பட்டுண்டான்னு சொல்லினவர். அப்படி இந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பண்றா, ராஜ வீதிகள்ல மேரு வீதிகள்ல ரத்யாசு ராஜமார்கேஷு எல்லா வீதிகள்லயும் போய் இவர் பாடுவார்கள். இப்படி ராமாயண கதையை நிறைய அங்க தியானம் பண்ணிட்டு இருந்தார்கள். அப்படி ஒரு சமயம் என்னாச்சு, ரத்யாசு ராஜமார்கேஷு ததர்ஷ பரதாக்ரஜ பரதாக்ரஜனை பார்த்தார். ஒரு சமயம் பரதாக்ரஜனான ஸ்ரீராமர் இவ ரெண்டு குழந்தைகளையும் பார்த்தா. இப்படி ராமாயணம் சொல்றது ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராமரை பத்தி இன்னொருத்தர் சொல்றா, ரெண்டு குழந்தைகள் சொல்றது அப்படின்னா ராமருக்கு இழுக்கிறது. அப்ப அந்த குழந்தைகளை பார்த்தா இன்னொட்டு என்ன பண்ணாராம் ராமர், ஸ்வவேஷ்மசானீய தோ பிராதரௌ சகுஷீலவௌ பூஜயாமாச பூஜார்ஹௌ ராம சத்ரு நிபர்ஹணஹ. சத்ருசூதனான சத்ரு நிபர்ஹணஹ சஹா ராம, சத்ருசூதனான ஸ்ரீராமர் அந்த ரெண்டு சகோதரர்கள் பிராதர்களை குஷலவர்கள் ரெண்டு குழந்தைகளை அங்கிருந்து தன்னுடைய அந்தப்புறத்துக்கு தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் என்ன பண்ணா, பூஜையாமாச பூஜை பண்ணி சத்காரம் பண்ணா. ஏன்னா நான் நேற்றுக்கே சொன்னபடி அதிதி அப்படின்னு ஒருத்தர் வந்தாருன்னா வாழ் தேவா தேவர்கள் தான். அந்த தேவர்களே எப்படி ஒரு பகவான் நம்ம கண் முன்னாடி வந்தா எப்படி நம்ம பூஜை பண்ணுவோமோ அதேபடி நம்ம ஆத்துக்கு வந்த வாழி பண்ணணும். அதே மாதிரிதான் ராமர் இந்த ரெண்டு குழந்தைகளையும் நன்னா பூஜை பண்ற. மேலும் ஆசீன காஞ்சனே திவ்யே சச்ச சிம்ஹாசனே பிரபு சிம்ஹாசனத்துல ராஜா அல்லவோ ராமர், ராமச்சந்திர பிரபு அல்லவோ அவர் வந்து சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து மந்திரிகள் அவருடைய லக்ஷ்மணன் பிராத்தரன் எல்லாருமா சகோதரர்கள் எல்லாருமா சேர்ந்து சத்ருக்களை அதாவது எதிரிகளை தபிக்கக்கூடியனான யாகதீட்சை பூண்டவரான நியதஹா பிரபு, யாகதீட்சை பூண்டவனான பிரபு ஆன அந்த ஸ்ரீராமர் இவ ரெண்டு பேர்களையும் பார்த்தார். இந்த ரெண்டு பேர் எப்படி இருக்காங்களாம், ரூப சம்பன்னௌது திருஷ்பா ரூபகுணம் உள்ளவர்களான அந்த ரெண்டு பேரையும் பார்த்தார். அதை பார்த்ததும் அந்த சமயம் என்ன பண்றார், லக்ஷ்மணம் சத்ருக்னம் பரதம் ததா உவாச. லக்ஷ்மணன்டையும் சத்ருகரட்டையும் பரதரட்டையும் இப்படி சொன்னாராம். என்ன சொன்னார், ஸ்ரூயதாமிதம் ஆக்யானம் அனயோ தேவவர்ச்சசோ இத்யுக்த்வா சத்ருஷௌ தௌ தூ காயகௌ தாவுவாச. தேவவர்ச்சசோ அனயோஹோ இதம் அப்படிங்கிறார். என்ன திவ்ய திவ்ய தேஜஸ் வாய்ந்த இந்த ரெண்டு குழந்தைகள் தேர்ந்து ரெண்டு பேர்டேந்து ஒரு விசித்திரமான விசித்திரார்த்த பதம், விசித்திரமான பதங்களோட அர்த்தங்களோட சேர்ந்த ஒரு சரித்திரம் சொல்ல போறார். அந்த சரித்திரம் எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. ராஜா அல்லவோ ராஜா மாதிரி அவர் சொல்றார். என்ன சொன்னார்னா, இந்த ரெண்டு குழந்தைகளோட தேர்ந்து விசித்திரமான பதங்கள் சேர்ந்ததும் அர்த்தவத்தா இருக்கக்கூடிய ஒரு கானம் பாட போறார்கள், அந்த கானம் எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்ற. இந்த ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு காய தௌ தூ தௌ காயம் தௌ சமச்சோதய ரெண்டு பேரையும் பாடுங்கோ அப்படின்னு உற்சாகப்படுத்தினாராம். அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்க பாடுங்கோ அப்படின்னு என்கரேஜ் பண்றா ராமர். மேலும் தௌஜாபி மதுரம் ரத்தம் ஸ்வசிந்தாயதி நிஸ்வனம் தந்திரி லயவதத்யர்த்தம் விஸ்ருதாத்தமகாயதாம். அதனால அவ ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. அவளும் ராமாயணம் பிரச்சாரம் பண்றதுக்கு தானே இறங்கியிருக்கா. அவளும் சந்தோஷமா மதுரமான ராகத்தோட ஸ்வசிந்தாயத நிஸ்வனம் அழகான தீர்க்கமான ஆலாபனம் அப்படிங்கிற ஆலாபனம்னா நன்னா பாடக்கூடின கானவத்தா இருக்கக்கூடிய வீணை கம்பியை நீட்டிண்டு தாளம் ஒத்தாப்புல தாளத்தோட சந்தோஷமா அர்த்தத்தோட கூடின அந்த ராமாயணத்தை கானம் பண்ணினார்கள், அங்க பாடினார்கள். மேலும் தத்து கேயம் ஜனசம்பதி ஸ்ரோத்ராஸ்ரய சுகம் பபௌ. அந்த கானம் கேட்டதும் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இருக்காலவோ அவளுக்கு ஸ்ரோத்ராஸ்ரய சுகம், ஸ்ரோத்ரம் போன்ற இந்திரியங்கள் அப்படின்னா காது போன்ற இந்திரியங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. சுகம் பபௌ, ஆனந்தமா விளங்கினது. அது கேக்கறதே ஒரு ஆனந்தம், ஒண்ணுமில்லை, சும்மா ராம ராம ராம ராம அப்படின்னு நாலு ராமா சொன்னாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதே, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதே. அது அப்படி இருக்கத்த ராமாயணம் கேட்டா ஆனந்தம் கிடைக்காம இருக்குமா? அவளுக்கு எல்லாருக்கும் ஆனந்தமா இருந்தது, காதுகளுக்கு அமிர்தமா இருந்தது. ஹிருதயானி மனாம்சிச்ச ஹாதயது, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனசையும் ஹிருதயத்தையும் சித்தத்தையும் சந்தோஷப்படுத்தினது இவர்களுடைய இந்த குஷலவர்களுடைய பாட்டு. அப்படி சொல்லி இமௌனி பார்த்திவ லக்ஷணான்விதவும் குஷீலவௌ செய்வ மகா தபஸ்வினௌ மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோதத. இந்த குஷலவர்கள் மகா தபஸோட கூடினவர்கள், முனிவரா இருக்கிலும் இவ முனிவராதான் இருக்கா, காட்டிலேந்து வால்மீகி முனிவர் தேர்ந்து வந்தவர்கள் ஆயிருந்தாலும் மகா தபஸோட இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் என்ன பார்த்திவ லட்சணான்விதவு, ராஜலக்ஷணங்கள் கூட இருக்கா அல்லவா? ராஜானா ராஜ பரம்பரையில வந்தவாளுக்கு ஒரு லட்சணங்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் இவந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் உண்டு. அதுவே ஒரு ஆச்சரியம் தான். அது மட்டுமல்ல ரொம்ப ஸ்ரேஷ்கரமான இருக்கக்கூடிய பூதிகரம், ரொம்ப உன்னதமா இருக்கக்கூடிய பிரபாவம் ஏறின இந்த சரித்திரத்தை வேற நாக்கில் என்று சொல்றா அல்லவா? அதாவது ரொம்ப ரூப சம்பன்னமா இருக்கா, மகா தபஸ்விகளா இருக்கா, முனிவர்களா இருக்கா, ஆனாலும் ராஜலக்ஷணங்களோட இருக்கா. இது மட்டுமல்ல இவ சும்மா நடந்து வந்தாலே இழுக்கும், அதல்லாமல் தன் நாக்கிலேந்து என்ன வருதுன்னா ராமாயணம் அவ்வளோ பிரபாவம் பெற்ற இந்த சரித்திரத்தை சொல்றா. அதை கேளுங்கோ நிபோதத, அதை கேளுங்கோ கேளுங்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் தத்தௌ தௌ ராம வச பிரஜோதிதாவு அகாயதா மார்க விதான சம்பதா சசாபி ராம பரிஷத்கதர்ஷனை அந்த சமயம் ஸ்ரீராமனுடைய வார்த்தை கேக்க கேக்க அவளுக்கும் சந்தோஷமாயிட்டுது. அப்ப அவ என்ன பண்றா, மார்க்க விதான சம்பதா அப்படின்னா கான சம்பிரதாயத்துல மூணு நம்ம சொன்னேனே அதுல மார்க்கம் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை எடுத்துட்டு அதுல வைத்துண்டு கானம் பண்றார்கள். அது ரொம்ப கொஞ்சம் கூட மதுரமா இருக்கும். அப்படி ஸ்ரீராமர் அந்த சபையில இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷத்தோட கேட்டார்கள் அந்த கானத்தை, ஆச்சரியமான அந்த கானத்தை அப்படின்னு சொல்லி நாலாவது அத்தியாயம் நாலாவது சர்க்கம் பூர்த்தியாவது. இத்யாஸ்ரே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சதுர்த்த சர்க்கஹ. மேலும் அஞ்சாவது சர்க்கத்துல அயோத்தியாபுரி எப்படி இருந்ததுன்னு அவ சொல்லக்கூடிய வர்ணனை, அவ ராமாயணத்தை சொல்றாளே அந்த ராமாயணத்தையும் மேல்படி கேட்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ கோபிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்ய பிருத்வீ சஸ்யசாலி தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரினாஸ் சந்து புத்ரினாஸ் சந்து பௌத்ரினஹ அதனா சுதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதக நாசனம் ஷிண்வன் ராமாயணம் பக்த்யா யப் பாதம் பதமே வவா சயாதி பிரம்மணாஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய அப்பதயே நமஹ யன்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசோ சமபவத் சத்தே பவது மங்களம் யன்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய சத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யாந்க்ரதோ வஜ்ரதரஸ்யயத் அதிதிர்மங்கலம் பிராதா சத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோ ரமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷயஸ் சாகரா த்வீபா வேதாலோகா திசஸ்ச தே மங்களானி மகாபாவோ திசந்து தவ சர்வதா காயேன வாஜா மனசேந்திரேர்வா புத்யாத்மனா வா பிரகதி ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயேத்தத் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சனே ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம.